அடுத்ததாக நவக்கிரக பூஜை. புஷ்பம் அக்ஷதைகளை கையில் எடுத்துக்கொண்டு நவக்கிரகத்தை தியானம் செய்யவும். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. அந்தந்த தானியத்தில் அந்தந்த தேவதையை ஆவாகனம் செய்யவும். புஷ்ப அக்ஷதைகளை அந்தந்த தானியத்தில் சமர்ப்பிக்கவும். கோதுமையில் சூரியனை ஆவாகனம் செய்யவும். ஓம் ஆ சத்யேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்யஞ்ச ஹிரண்யஜேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ ஆதித்ய கிரகம் தியாயாமி ஆவாகயாமி. கோதுமை தானியத்தின் மீது புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அரிசியில் சந்திரனை தியானம் செய்யவும். ஓம் ஆப்யாய ஸ்வசமேதுதே விஸ்வதஸ்ஸோம வ்ருஷ்ணியம் பவா வாஜஸ்ய சங்கதே அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ சோமக்ரஹம் தியாயாமி ஆவாகயாமி. அரிசியின் மீது புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக துவரையில் அங்காரகனை ஆவாகனம் செய்யவும். ஓம் அக்னிர் மூர்தா திவ ககுத்பதி பிருத்திவ்யா அயம் அபாகும் ரேதாகும் சிஜின்வதி அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ அங்காரக கிரகம் தியாயாமி ஆவாகயாமி. துவரையில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக பச்சை பயிரில் புதக்கிரகத்தை ஆவாகனம் செய்யவும். ஓம் உத்புத்யஸ்வாக்னே பிரதிஜாகிருஹ்யே நமிஷ்டா பூர்த்தே சகும் ஸ்ருஜேதாமயம் ச புனக்ருண்வந்தஸ்வா பிதரம் யுவானமன்வாதாகும் சீத்வைதம் துமேதம் அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் புதக்கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி பச்சை பயிரில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக கடலையில் பிருகஸ்பதி கிரகத்தை ஆவாகனம் செய்யவும். ஓம் பிருஹஸ்பதே அதியதர்யோ அருகாத்யுமத் விபாதி க்ரதுமஜ்ஜனேஷு யத்தீதயச்சவசரத ப்ரஜா ததஸ்மாசு த்ரவிணம் தேகி சித்ரம் அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ பிருஹஸ்பதி கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி கடலையில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக மொச்சையில் சுக்கிர கிரகத்தை ஆவாகனம் செய்யவும். ஓம் பிரவ சுக்ராய பானவே பரத்வகும் ஹவ்யம் மதிம் சாக்னயே சுபூதம் யோ தைவ்யானி மானுஷா ஜனுகுஷ்யந்தர் விஸ்வானி வித்மனா ஜிகாதி அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ சுக்கிர கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி மொச்சையில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக எள்ளில் சனி கிரகத்தை ஆவாகனம் செய்யவும். ஓம் ஷன்னோ தேவீரபிஷ்டய ஆபோ பவந்து பீதயே ஷன்யோரபிஸ்ரவந்துனஹ அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ சனைஷ்சர கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி எள்ளில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். அடுத்ததாக உளுந்தில் ராகு கிரகத்தை ஆவாகனம் செய்யும். ஓம் கயானச்சித்ர ஆபுவ தூதி சதா விருத சகா கயா சசிஷ்டயா விருதா அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ ராகு கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை உளுந்தில் போடும். அடுத்ததாக கொள்ளில் கேதுவை ஆவாகனம் செய்வோம். ஓம் கேதும் கிருண்வன்ன கேதவே பேஷோ மர்யா அபேஷசே சமுஷத்பிரஜா யதாஹ அஸ்மின் மண்டலே அதிதேவதா பிரத்யதிதேவதா சகிதம் ஸ்ரீ கேது கிரகம் தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி கொள்ளில் புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி நவக்கிரக தானியங்களின் மீது புஷ்பம் அக்ஷதைகளை போடவும், பாத்தியம் சமர்ப்பயாமி கிண்ணத்தில் ஜலம் விடவும், ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி கிண்ணத்தில் ஜலம் விடவும், வஸ்திரார்த்தம் யஜ்ஞோபவீதார்த்தம் உத்தரீயார்த்தம் ஆபரணார்த்தம் ச அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதைகளை நவதானியத்தின் மீது போடவும், கந்தாந்தாரயாமி என்று சொல்லி சந்தனம் வைக்கவும் குங்குமம் வைக்கவும், அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி என்று சொல்லி இனிவரும் மந்திரங்களால் புஷ்பம் அக்ஷதைகளால் அர்ச்சனை செய்யவும், ஓம் ஹ்ரீம் சூரியாய நமஹ, ஓம் க்ளீம் சோமாய நமஹ, ஓம் ஹ்ரீம் பௌமாய நமஹ, ஓம் ஐம் புதாய நமஹ, ஓம் ஸ்ரீம் குரவே நமஹ, ஓம் ஸ்ரீம் சுக்ராய நமஹ, ஓம் ஸ்ரம் சனைஷ்சராய நமஹ, ஓம் க்ளீம் ராகவே நமஹ, ஓம் தும் கேதவே நமஹ, ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சமர்ப்பிக்கவும், ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ தூபமாக்ராபயாமி என்று சொல்லி தூபம் காட்டவும், தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபம் காட்டவும், மகா நைவேத்யம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பழங்களையும் வெற்றிலை பாக்குகளையும் நைவேத்யம் செய்யவும், ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி இந்த மந்திரங்களால் கற்பூர நீராஜனம் காட்டவும், ஓம் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் செய்யவும், ஆதித்யாதி நவக்ரஹ தேவதாப்யோ நமஹ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை நவதானியங்களின் மீது போட்டு யதாஸ்தானம் செய்யவும் பிரார்த்தனை செய்யவும், ஆதித்யாதி நவக்ரஹ தேவதா பிரசாத சித்திரஸ்தூ